என்ன பாட்டு பாடவன? தஞ்சாவூர் தண்ணிக்கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா. தண்ணிக்கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுது வா. மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா, பாடுங்க. மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜொருகோ ஜொருகோ ஜொருகை மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜொருகோ ஜொருகோ ஜொருகை ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் வாடி என் கப்ப கிழங்கே மாறுகோ மாறுகோ மாறுகோ மாறுகோ மாறுகோ மாறுகோ மாறுகை அடி ஜொருகோ ஜொருகோ ஜொருகோ ஜொருகோ ஜொருகோ ஜொருகோ ஜொருகை Hey! பேரின்பம்பம் ஏ வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் ஆகா வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் வாடியன் கப்ப கிழங்கே மாறுகோ மாறுகோ மாறுகை ஜோறுகோ ஜோறுகோ ஜோறுகை